ஸ்ரீமதே ஸ்ரீ வராஹ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வகுளபூஷண மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமத் ஸ்ரீ கோதாயை நமஹ, ஸ்ரீரங்கநாத திவ்யமணி பாதுகாபியாம் நமஹ, ஸ்ரீ தரங்க முகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீ தேவநாத பரபிரம்மனே நமஹ, ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதாகிருதி ராமானுஜ தயா பாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்ய மாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜயுக்ம ருக்ம வ்யாமோஹத ஸ்ததிதராணி த்ரிநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ட தயேக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நக்குலபதேர்வ குலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரயுகலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ட மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிருதேனு பரகாலயதீந்திரமிஸ்ரம் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் நீலாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம்ஸ்ருதி சதசிரஸ் சித்தமத்யாபயந்தி சூச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினி கலிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமைதமிதம் பூயையே வாஸ்து பூயஹ அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. நமஸ்ததசே, போன பாசுரத்துல ஸ்ரீ வைகுண்டநாதனான எம்பெருமான் ஆசிரித ரக்ஷணத்திற்காக, அதாவது இந்த ஜீவன்களை ரட்சிக்கணும் அப்படிங்கறதுக்காக உயர்ந்த இடமான மாட மாளிகை அரசபோகம் இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் தேர்ந்தெடுக்காமல் மாடு மேய்க்கும் ஒரு கோசம்ரக்ஷணம் செய்யும் பாமர ஜனங்கள் நிறைந்த இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கு அந்த இடத்துல வளர்ந்து எல்லாரையும் ரட்சிக்கணும் அப்படின்னு தன்னோட சௌலபியத்தை வெளிப்படுத்தினான் அப்படிங்கறத போன பாசுரத்துல நாச்சியார் அழகா நமக்கு தெரியப்படுத்தினா. அத சொல்லி அப்பேற்பட்ட பகவானான பெருமானே எங்களோட இஷ்டத்தையும் நீர் பூர்த்தி செய்யணும் அப்படின்னு வேண்டினா. இந்த உலகத்துல இருக்கிறவாள்லாம் கேக்கிறது மாதிரியான சாதாரணமான இஷ்டம் இல்லை எங்களது, எங்களோடது வேண்டுதல் அது இல்ல அப்படின்றத உணர்த்தி இறைவா நீ தாராய் பறை அப்படின்னா. இப்போ அந்த பறைன்றது என்ன, அதோட உள்ளர்த்தம் என்னன்றத வெளிப்படையா இந்த பாசுரத்துலதான் ஆண்டாள் நாச்சியார் விண்ணப்பிக்க போறா. நம்ம சுவாபதேசமா முதல் பாசுரத்துல பார்த்துட்டு வந்ததுனால நமக்கு அது என்னங்கிறது தெரியும்னாலும் 29வது பாசுரமான இந்த பாசுரம் தான் திருப்பாவையோட கடைசி பாசுரம். வங்கக்கடல் பாசுரம் வந்து ஆண்டாளா பெரியாழ்வார் பொண்ணா அவ இருந்து பாடினது, ஆனா ஆயர் குலப்பெண்ணா அவளோட விண்ணப்பத்தை தெரிவிக்கிற கடைசி பாசுரமா இதுதான் அமைஞ்சிருக்கு. அனுகாரத்துல இதுதான் கடைசி பாசுரமா அமைஞ்சிருக்கு. ஆக இந்த பாசுரத்துலதான் அவ பறைன்னு எதை சொன்னாங்கறத சொல்ல போறான். இது வரைக்கும் பறை தருதியாகில் நீ கொடுக்கறதா இருந்தா பறை நமக்கு கொடுப்பான் அப்படிலாம் தான் சொல்லியிருந்தாளே தவிர அந்த பறைன்றது சுவாபதேசத்துல நம்ம பார்த்துட்டு வந்தமே தவிர அது என்னங்கறது இங்கதான் விஞ்ஞாபிக்க போறான். சிற்றஞ்சிறுகாலே வந்துண்ணை சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்தனி குற்றேவள் எங்களை கொல்லாமற் போகாதே இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமேயாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் அப்படின்னு பாசுரம் நமக்கு கொடுத்த. சிற்றஞ்சிறுகாலே வந்துண்ணை சேவித்து, அதாவது பொதுவுல யோகிகள் அப்படின்னு சொல்லப்படுறவாளுக்கெல்லாம் அவளுக்கு எதுல வந்து ஒரு விழிப்பு இருக்குமோ எதை பத்தின அறிவானது ஜாஸ்தி இருக்குமோ அந்த விஷயத்துல சாதாரணமான ஜனங்கள் எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிடுறான். அவளுக்கு அதை பத்தின அறிவு இல்லை. ஆனா சாதாரண ஜனங்களுக்கு எதுல ரொம்ப விழிப்பு இருக்கோ யோகிக்கு அதுல தூக்கம் இருக்கு, யோகி அதை விரும்புறது இல்லை. ஆத்மா நகிஸ்புரதி சர்வ சரீர பாஜாம் தேஷா நிசாபவதிசா கல்தத்ர யோகி அப்படின்ற. ஆக ஒரு பிரபன்னனா இருக்கிறவனோட அந்த ஒரு ஸ்திதி எப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த பாசுரத்துல நமக்கு காமிச்சு கொடுக்கறா. ஆக ஒரு பிரபன்னன் அப்படின்றவருக்கு அவர் எப்ப அந்த சரணாகதி பண்ணிக்கிறாரோ அந்த அடைக்கலம்னு புகுந்த காலத்திலேந்து இந்த தேகாவசானம் அதாவது இந்த தேகம் முடியிற வரைக்கும் இருக்கிற காலமானது பிராத்த காலம் உஷக்காலம் காலங்கார்த்தால அதுதான் கார்த்தால வேளை. அப்ப அதுக்கு முன்னாடி இருந்த காலம் பிரபத்திக்கு முன்னாடி இருந்த காலம் முழுக்க இரவு. அப்ப இந்த சரீரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சரீரத்தை விட்ட பிறகு வர காலம்ன்றது பகல் காலம். ஆக உஷக்காலம்ன்றது இந்த சரீரத்தோட நம்ம பிரபத்தி பண்ணிண்டு ஆனா அந்த முமுக்ஷுவாகி அந்த வைகுண்டத்துக்கு போறனால எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த பீரியட் இந்த காலம் தான் சிற்றஞ்சிறு காலம் காலங்கார்த்தால. இதனாலதான் அந்த வைகுண்டம்ன்றதுதான் பகற்காலம்ன்றதுனாலதான் நம் சுவாமி சாய்ப்பர் பகலொன்றாய் இரவழித்தார் வந்தார்தாமே அப்படின்னு. ஆக இந்த சிற்றஞ்சிறு காலம்னு ஏன் இதை சொல்லணும், இது கார்த்தால அப்படின்னு சொன்னா புரியறது, அது ஏன் சிற்றஞ்சிறு காலம்னு சொல்லணும் அப்படின்னா, நமக்கு சம்சாரம் அப்படிங்கிறது அநாதி, இத்தனையோ பிறப்புகள், ஒரு நம்ம ஏகப்பட்ட பிறப்புகள் எடுக்கிறோம், ஒரு லட்சக்கணக்கான பிறப்புகள். அப்படி எடுத்தாலும் ஒவ்வொரு ஜீவாத்மாக்குமே ஏகப்பட்ட பிறப்புகள் இருக்கு. அப்படி எடுக்கிற ஏதோ ஒரு ஜென்மத்துலதான் பெருமாளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த அறிவுன்றது பெருமாளை பத்தின அந்த அறிவு ஞானம்ங்கிறது அது எவ்வளோ லட்சக்கணக்கான பிறப்புகள் முடிஞ்சு அப்பதான் தெரிய வருது. அதே ரொம்ப துர்லபமா இருக்கு. அப்படி நம்மளோட இத்தனை பிறவிகள்ன்றத நீங்க லட்சக்கணக்கான பிறவிகள்ல எடுத்து பார்த்தோம்னா, அப்ப பெருமாளை பத்தின ஞானவரம் காலம் அப்படின்றத ஒப்பிட்டு பார்த்தோம்னா அது ரொம்ப குறைவு. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் பீரியடு தான் இருக்கும் அப்படிங்கறதுனால இது சிற்றஞ்சிறு காலம் அப்படின்னு சாய்க்கிறார். பிரகலாதன் வந்து குருகுலத்துக்கு போகும்போது கூட இருக்கிற அந்த தன்னோட நண்பர்கள் கிட்டலாம் சொல்றானாம், எப்ப பார்த்தாலும் இந்த உடம்புக்காகவே இதோட வளர்ப்புக்காகவே இதோட சந்தோஷத்துக்காகவே வாழறமே, எப்பவாவது இந்த ஆத்மாக்காக நம்ம வாழறமா, மத்தியே நம்ம அதுக்காகவும் வாழ வேண்டாமா, பெருமாளை பத்தி கொஞ்சமாவது நினைக்க வேண்டாமான்னு அந்த குழந்தை தன் கூட இருக்கிற அந்த நண்பர்கள் கிட்ட எல்லாம் சொல்றதும். அந்த மாதிரி நமக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சமாவது அந்த பெருமாளை பத்தின ஞானமானது நமக்கு வேண்டாமா, அப்படி வர காலமானது ரொம்ப குறைச்சலா இருக்கிறதுனால அது சிற்றஞ்சிருக்காலும். கங்கையில கங்கை நதி தீரத்துல வசிஷ்டர் மகரிஷிகள் எல்லாரும் அந்த இடத்துல சூழ்ந்திருக்கா. வசிஷ்டர் தன் பேரன் பராசரரோட உட்கார்ந்துட்டு இருக்கார், சக்தியோட பிள்ளை. வசிஷ்டரோட பிள்ளை சக்தி, சக்தியோட பிள்ளை பராசரர். சக்தி இல்ல அதனால பராசரர், 7 வயசு குழந்தை. இந்த குழந்தையோட வசிஷ்டர் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்ப மகரிஷிகளுக்கெல்லாம் நிறைய சந்தேகங்கள், மனுஷனுக்கு வந்து எது ஸ்ரேயச கொடுக்கும், பெருமாளுக்கு பிரீத்தி எதுன்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் நடக்கிறது அந்த இடத்துல. இவெல்லாம் பேசின்னு இருக்கிற நேரத்துல அந்த இடத்துல மார்க்கண்டேயர் வரார். மார்க்கண்டேயர்ன்றவர் 7 கல்பத்துல இருந்தவர்னு சொல்றார். அவர் வந்து பெருமாளை ஆளிலையில சேவிச்சவர் அவர். அதனால அவர் வந்த உடனே எல்லாரும் இவர்கிட்ட கேட்டா நமக்கு கரெக்டான ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு அவர் வந்த உடனே எல்லாரும் ஓடி போய் அவரை சேவிக்கிறார். எல்லா மகரிஷிகளும் அவர் அங்கேந்து நேர வந்து பராசரரவும் சேவிக்கிறார். பராசரர்ன்ற குழந்தைக்கு 7 வயசு, அவரை சேவிக்கிறார். அப்ப அந்த பராசரர்ன்ற குழந்தை அவர் கேக்குறாரு, ஐயோ என்ன வந்து சேவிக்கிறீங்களே, நீங்க எவ்வளவு பெரியவர், என்ன போய் சேவிக்கிறீங்களே அப்படின்னும் போது அவர் சாய்க்கிறார் மார்க்கண்டேயர். அதாவது வயசுங்கிறது வந்து இந்த கணக்குனால எடுக்கிறது இல்ல, எவ்வளோ நேரம் நம்ம பெருமாளை நினைக்கிறோமோ அவ்வளோ நேரம் தான் நம்ம வாழ்ந்த கணக்கு. ஆக அந்த கணக்கு படி பார்த்தா நம்ம வேலை பண்றோம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னா இதெல்லாம் நம்ம கணக்குல நம்ம வாழ்ந்த கணக்குல வராது. எவ்வளோ நேரம் நம்ம பெருமாளை நினைக்கிறோம், இந்த 24 மணி நேரத்துல இப்ப நம்ம 5 நிமிஷம் பெருமாளை நினைக்கிறோம், 20 நிமிஷம் பெருமாளை நினைக்கிறோம்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில 20 நிமிஷம் தான் பயனுள்ள நிமிஷம். அந்த மாதிரி கணக்கெடுத்தா அவர் மார்க்கண்டேயர் சாய்க்கிறார், அப்படி கணக்கெடுத்தா எனக்கு இப்பதான் 1 வயசு ஆகிறது, தேவரீருக்கு 7 வயசு ஆகிறது, அதனால வயசுல நீர் என்னோட பெரியவர், நான் சேவிச்சா தப்பு இல்ல அப்படிங்கிறார். ஆக நம் தொண்டரடிப்புடி ஆழ்வார் இதை நமக்கு அழகா கொடுத்திருப்பார். வேத நூல் பிராயம் 100 மணிசர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் 15 ஆண்டு பேதை பாலகன் அதாகும் பிணிபசி மூப்பு துன்பம்னர். நமக்கு இருக்கிற அந்த 100 வயசுல பேதை பாலகன் அதாகும்னர், அவருக்கு வந்து அந்த யவ்வன பருவத்தை சொல்றது, வாலிபன்றத சொல்றது கூட அவருக்கு அவ்வளவு பயமா இருக்கும். ஏன்னா அதுலதான் அவர் மாட்டின்ட்டு சிக்கி தவிச்ச திசை அது. அதனால அவர் பேதை பாலகன் அதாகும் பிணிப்பசி மூப்பு துன்பம் அப்படின்னு. ஆக நம்மளோட வாழ்க்கையில இப்படிதான் கரைஞ்சு போயின்னு இருக்கே தவிர பெருமாளை பத்தி நம்ம நினைக்கிறதே இல்லையே. ஆழ்வார்கள்லாம் அதுதான் கதர்ற, பாவியேன் உணராது எத்தனை பகலும் பழுது போய் ஒழிந்தன அப்படின்னு. அப்ப எப்படிதான் பொழுத போக்கணும், என்ன மாதிரிதான் நம்ம நினைக்கணும், அப்படி எப்படிதான் நம்ம வாழணும் அப்படின்னா அதையும் நமக்கு ஆழ்வார்கள் தான் சொல்லித்தர. வாசித்தும் வணங்கியும் வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது அப்படி இருக்கணும் நம்ம அப்படிங்கிற. பரீட்சித்து சுகபிரம்மம் கிட்ட 7 நாள்ல ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டு நல்ல கதிக்கு போனார். அதுதான் சிற்றஞ்சிறு காலம். எவ்வளவு நேரம் நம்ம பெருமாளை தெரிஞ்சுக்கிறோமோ அது ரொம்ப குறைச்சல் நம்மளோட வாழ்க்கையில. அதனால அது சிற்றஞ்சிறு காலம். க்ஷண நேரத்துல பண்ணப்படுற சரணாகதி அந்த பிரபத்தி உபாயம்ன்றது சிற்றஞ்சிறு காலம், சின்ன நேரத்துல நம்ம பண்ணி முடிச்சிடுறோம். இந்த பிரபத்திங்கிறது ஒரு யாகம் மாதிரி. இது ஆத்மாவான ஹவிசை நம்மை நழுவ விடாதவனான அந்த அச்சுதன் அப்படின்ற அக்னியில அஷ்டாட்சரம் துவயம் சரமஸ்லோகம்ன்ற மந்திரங்கள் எல்லாம் சொல்லி நம்ம சமர்ப்பிக்கிறமே அதுதான் சரணாகதி. அதுதான் ஒரு பிரபன்னனுக்கு முக்கியமான வேலை. ஆக அந்த சிற்றஞ்சிறு காலம், இந்த உன்னை பத்தி தெரிஞ்ச அந்த ஞானம் இருக்கக்கூடிய இந்த சிற்றஞ்சிறு காலத்துல உன்னை வந்து சேவிக்கிறோம் அப்படின்னா, சிற்றஞ்சிறு காலே வந்து உன்னை சேவித்து. ஒரு சேதனனை ரட்சிக்கணும் அப்படின்னா பெருமாளுக்கு அவ்வளவு ஆசையம். சம்ஸ்லேஷே பஜதாம் துவரா பரவசகா அப்படின்னு அப்படியே துவரை அவருக்கு அவ்வளோ சந்தோஷமா காப்பாத்தணும் ரட்சிக்கணும் அப்படின்னா. அதனால ஆண்டாள் நாச்சியார் சாய்க்கிறா, யானையை காப்பாத்துறதுக்காக நீ ஓடி வந்த, ஆனா அந்த மாதிரி நாங்க இருக்கிற இடத்துக்கு நீ வான்னு சொல்லாம நாங்க உன்னை தேடி வந்திருக்கோம். விபீஷணன் மாதிரி நீ இருக்கிற இடம் தேடி நாங்க வந்திருக்கோம், வந்து உன்னை சேவித்து அப்படின்னா. ஆக நான் பிரபன்னன், அதனால நான் எல்லாம் பண்ணிட்டேன், இனிமே என்ன காப்பாத்துறது பெருமாள் பொறுப்புன்னு நம்ம கம்முன்னு இருந்துடக்கூடாது. நம்மளோட பிரயத்னம்ன்றது எப்பவுமே முக்கியம் அப்படிங்கறதுனால வந்து உன்னை சேவித்து. பெருமாளை நம்ம போய் அப்பப்ப போய் சேவிக்கணும் அப்படிங்கிற அனுஷ்டானத்தையும் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் அப்படின்னா, வெறும் நோன்பு அனுஷ்டிக்கதான் உன்னோட உதவி எங்களுக்கு வேணும்னா கிருஷ்ணா, அந்த அந்த உதவியை நாங்க நந்தகோபர் கிட்ட கேட்டிருப்போம், இல்ல பலதேவன் கிட்ட கேட்டிருப்போம், இல்ல நப்பிண்ணை கிட்ட சொல்லிருப்போம், யசோதை கிட்ட சொல்லிருப்போம். ஆனா நாங்க எதுக்காக வந்தோம், உன் பொற்றாமரை அடிதான் வேணும்னு வந்திருக்கோம். அந்த இடத்துல அந்த அடியே அப்படின்னு ஒரு ஏவகாரம் போட்டிருக்காளே, அதுக்கு என்ன காரணம்னா அதை விட ஒசத்தி வேற எதுவுமே கிடையாது. பெருமாளோட திருவடியே அவ்வளோ போக்கியம் நமக்கு, அதை விட ஒசத்தி எங்களுக்கு எதுவுமே கிடையாதுன்னு புரிய வைக்கிறதுக்காக தான் பொற்றாமரை அடியே அது ஒன்னே போதும் எங்களுக்கு அப்படின்னு நாங்க வந்திருக்கோம். அந்த திருவடியே எங்களுக்கு போற்றும் பொருளா இருக்கு. அதாவது ஒன்ன மங்களாசாசனம் தான் நாங்க பண்ண வந்தோம், அதுதான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னா. அந்த மங்களாசாசனத்துக்கு ஒரு பலன் உண்டோ இல்லையோ, அது என்ன பலன் அப்படின்னா, அதுக்கு மங்களாசாசனமே பலன் அப்படின்னா. அது என்னது அப்படின்னா புரியலையே அப்படின்னா, திருப்பல்லாண்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு. அந்த பல்லாண்டு பாடுறவாளுக்கு ஒரு பலன் உண்டு. என்ன பலன் அப்படின்னா, பல்லாண்டென்று நவின்று உரைப்பார் நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்து இருந்து ஏத்துவர் பல்லாண்டே அப்படின்னு. சூழ்ந்திருந்தேத்துவர் அப்படின்னா, பல்லாண்ட ஒரு முறை பாடினவாளுக்கு பெருமாளோட அனுகிரகத்தினால பல்லாண்டு பல்லாண்டுன்னு பல தடவை பல்லாண்டு பாடுற வாய்ப்பு கிடைக்குங்கிறதே பெரிய பலன். இப்ப நம்ம போய் ஸ்ரீரங்கம் கோவில்ல போய் பெருமாளை ஒரு தடவை சேவிக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு பலன் என்ன அப்படின்னா, அடுத்தது நம்மள திருப்பதிக்கு அனுப்புவர், அந்த பெருமாளை போய் சேவிச்சுட்டுவான்னு. அங்க போய் அவரை சேவிச்சா அடுத்தது நம்மள திருவேந்திபுரம் அனுப்புவர், தேவநாதனை போய் சேவிச்சுட்டுவான்னு. திருவேந்திபுரம் போனா அவர் வைகுண்டத்துக்கே அனுப்புவர். அது மாதிரி பெருமாளை சேவிக்கிறதுக்கான பலன் என்ன, இன்னொரு தடவை பெருமாளை சேவிக்கிறது தான். ஆக திருவடியை போற்றி நாங்க பாடினோம் அப்படின்னா அதுக்கு பலன் என்ன, மறுபடி மறுபடி பெருமாளோட திருவடிய பாடுறதே பலனா கிடைக்கும் நமக்கு. இப்ப நம்மளுக்கே பாருங்களேன், நம்ம முதல்ல பாதுகா சகசிரம்னு ஆரம்பிச்சோம். அந்த பெருமாளோட திருவடியும் பாதுகையோட அனுகிரகமும் இப்ப நமக்கு திருப்பாவே பிராப்தமாயிருக்கு. அந்த மாதிரி மறுபடி பெருமாளோட விஷயங்களையே நம்மளை ஈடுபடுத்துறதே இதுக்கான பலனா நமக்கு அமையும். ஆக இந்த மாதிரி உன் புற்றாமரை அடிதான் வேணும்னு நாங்க வந்திருக்கோம். பெற்றம் மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாதேன்னா. இந்த இடத்துல குலத்தில் பிறந்த அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு, பிறந்து அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு. இந்த பெற்றம் மேய்த்துண்ணும் குலத்தில் அப்படின்னா பசுக்களை மேய்க்கிற அந்த பசுக்கள் வந்து அந்த புல்லை சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் நாங்களே சாப்பிடுவோம், பெற்றம் மேய்த்து அதற்கப்புறமா உண்ணும் குலம் எங்கள் குலம். ஏன்னா அந்த கோசம்ரக்ஷணம்ன்றதுதான் எங்களுக்கு அவ்வளவு முக்கியம், அதை ஆதரவோட நாங்க பாத்துக்கிறோம், அந்த கோசம்ரக்ஷணம் நாங்க நல்லா பண்றோம், அந்த பசுக்கள் மேல அப்படி பாசமா இருக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுதானே கிருஷ்ணா நீயும் இங்க வந்து பிறந்த. ஏன்னா கோசம்ரக்ஷணம் பெருமாளுக்கு ரொம்ப இஷ்டமான விஷயம், அதனாலதானே கிருஷ்ணா நீயும் இங்க வந்து பிறந்த. இந்த பசுக்கள்லாம் வருத்தப்பட்டா நாங்க தாங்கவே மாட்டோம், ஏன்னா நாங்க அந்த குலத்துல பிறந்திருக்கோம், பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில், அதே குலத்துல பிறந்து நீ இல்ல பிறந்த நீ, நீயும் அப்படிதானே கிருஷ்ணா இருப்ப. நாங்கள்லாம் வந்து இந்த பசுக்களுக்கு ஒரு கஷ்டம்னா தாங்க மாட்டோம் மாதிரிதான், நாங்கள்லாம் உன்னோட பசுக்கள், உன்னுடைய குழந்தைகள் மாதிரி தானே நாங்களும், எங்களுக்கு பசுக்கள் வந்து எங்களோட குழந்தை மாதிரி உன்னோட குழந்தை நாங்கள்லாம், அப்ப நாங்க கஷ்டப்பட்டா நீயும் தானே தாங்க மாட்ட. நம் சுவாமி தயாசதகத்துல இது ரொம்ப அழகா எடுப்பார். அதாவது இந்த பூமி அப்படின்றதுதான் பயிரிடப்படுற நிலம், பெருமாள்ன்றவர் தான் உழவன், அவரோட கருணைன்றதுதான் இந்த நீர்ப்பாசனம், அது வயலுக்கு வர வேண்டிய தண்ணீர். பிரபன்னன் அப்படின்றவன் தான் செழித்த பயிர், அதுல இருக்கக்கூடிய பயிர் அவன் தான் பிரபன்னன் தான். இந்த பயிரை பாதுகாக்கிறதுக்காக அந்த உழவன் என்ன பண்ணுவான்னா ஒரு கம்பு எல்லாம் பெருசா கட்டி மேல ஒரு குடிசையை போட்டு அங்க உட்கார்ந்துட்டு இந்த பயிரை யாரும் டிஸ்டர்ப் பண்ணலையா, வேலியை தாண்டி யாரும் உள்ள வரலையா அப்படின்னு பாத்துட்டே இருப்பானே. அந்த மாதிரி பெருமாளே நீயும் உயரமான அந்த திருமலையில உட்கார்ந்துட்டு எங்களை பாத்துட்டு இருக்கியே அப்படின்னு நம்ம சுவாமி சாய்ப்பார். ஆக இந்த பசுக்களுக்கெல்லாம் ஒரு கஷ்டம்னா நீ தாங்க மாட்டியே, அது மாதிரிதானே நாங்களும் எங்களுக்கு ஒரு கஷ்டம்னாலும் நீ தாங்க மாட்டியே, ஆக இப்ப எங்களுக்கு எது சந்தோஷமோ அதுவேதான் உன் சந்தோஷம்னு நினைக்கிறவன் நீ. இப்போ எங்களுடைய குற்றேவல், நாங்க செய்யக்கூடிய கைங்கரியங்கள் அது என்ன மாதிரி, குறு ஏவல், சின்ன சின்னதா செய்யக்கூடிய ஏவல், நீ சொல்லணும் நாங்க செய்யணும், நீ ஏவணும் இந்த வேலையை பண்ணுன்னு நீ சொல்லணும், ஆணையிடணும், அதுக்கேத்த மாதிரி நாங்களும் அது சந்தோஷமா செய்வோம். அந்த மாதிரி நாங்க செய்யற கைங்கரியங்களை நீ ஏத்துக்கணும், குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாதே, நாங்க பண்ற இந்த கைங்கரியங்களை நீ ஏத்துக்காம போயிடக்கூடாது, நீ சந்தோஷப்படணும், அதனால நாங்களா பண்றது வஸ்தி இல்ல, நீ சொல்லணும் உன் கட்டளைக்கினங்க நாங்க அதை பண்ணணும், அதை நீ ஏத்துக்கணும் அப்படிங்கறது தான் இந்த இடத்துல அந்த சேஷசேஷி பாவத்தை அழகா நமக்கு தெரிவிக்கிற ஆண்டாள் நாச்சியார். ராமாயணத்துல இந்த பஞ்சவடிக்கு போன உடனே ஒரு ஒரு அந்த சூழ்நிலையே அவ்வளவு நன்னா இருக்கு, ஒரு பக்கம் ஜலம் ஓடின் இருக்கு, மரங்கள் எல்லாம் இருக்கு. அப்ப பெருமாள் வந்து லக்ஷ்மணனை கூப்பிட்டு சொல்ற, இந்த இடத்துல வந்து உனக்கு சௌரியப்பட்ட இடமா பார்த்து நீ ஒரு குடில் வந்து அமைச்சுடு, ஏன்னா நீதான் தினம் ஜலம் கொண்டு வர, எல்லாத்துக்கும் தேவையான பழங்கள் எல்லாம் பூஜைக்கு தேவையான பூக்கள் எடுத்துட்டு வர, பழங்கள் எடுத்துட்டு வர, எல்லாத்துக்கும் உனக்கு எந்த இடத்துல வசதியா இருக்குமோ அந்த இடத்துல ஒரு பண்ணகசாலைய அமைச்சுடு அப்படிங்கிற உடனே லக்ஷ்மணன் அழறாராம். ஏன் லக்ஷ்மணன் அப்படி அழற அப்படின்னு உடனே சுவாமி நீர் வந்து என்ன சுதந்திரனாக்க பாக்காதீரும், இந்த இடத்துல இங்க ஒரு பர்ணகசாலை போடுன்னு நீ சொல்லணும், அதுக்கு ஏத்த மாதிரி நான் வேலை பண்ணணும், உனக்கு எங்க வசதியோ அந்த இடத்துல நீ கட்டிக்கோடான்னு என்ன பார்த்து நீ சொல்லாதியும், அப்படி சொன்னேன்னா நான் பாரதந்திரன்னா இருக்க மாட்டேன், சுதந்திரன் மாதிரி ஆயிடுறேன், அந்த மாதிரி நீ சொல்லக்கூடாது, நீ சொல்லணும், நீ சொன்ன மாதிரியான வேலைய நான் பண்ணணும் அப்படின்னாரா லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகான்னு சொல்லப்படுற லக்ஷ்மணன். அந்த மாதிரி எங்களுக்கு நீ வந்து கட்டளையிடணும், உன் கட்டளைக்கு ஏத்த மாதிரி நாங்க வேலை செய்யணும், நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாதே, அப்படி நாங்க உனக்கு பண்ணக்கூடிய அந்த கைங்கரியங்கள்ல நீ ஏத்துக்காம போயிடக்கூடாது. இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா அப்படின்னா, இற்றை இன்றைக்கு பறையை கொள்வதற்காக நாங்க வந்தவர்கள் அன்று, அன்றுனா இல்லைன்னு அர்த்தம், இன்றைக்கு பறையை கொள்வதற்காக நாங்க வந்தவர்கள் அன்றுன்னு நிறுத்தினானா கிருஷ்ணனுக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுத்து. முதல் பாசுரத்துல நாராயணனை நமக்கே பறை தருவான்னு சொல்லி இதோட 9 இடத்துல நீங்க பறை வேணும் பறை வேணும்னு கேட்டீங்கோ, அப்படின்னா உடனே இப்ப வந்து இற்றை பறை கொள்வான் அன்று அப்படின்னு சொல்லிட்டீங்களே, என்ன அர்த்தம் அப்படின்னு உடனே நாச்சியார் அதுக்கு பதில் சொல்றார். கான் கோவிந்தா, இது அவசரப்படாத கிருஷ்ணா, நாங்க ஆரம்பம் முதலே நோன்பு நல்லபடி முடிக்கணும், நினைச்ச காரியம் கைகூடணும்னு உன்கிட்ட பறை கேட்டோம், அது உண்மைதான். இற்றை பறை கொள்வான், இன்று பறைன்ற வாத்தியம் கொண்டு நோன்பு பூர்த்தி செய்தோம். அன்று கான் கோவிந்தா, அது மட்டும் இல்ல கிருஷ்ணா அப்படின்னு அத பதம் பிரிக்கிறார். இற்றை பறை கொள்வான், இன்னைக்கு உன்கிட்டே இருந்து நாங்க வாங்கிட்டோம் பறைன்ற வாத்தியத்தை, எங்களோட நோன்பும் இதோட பூர்த்தியாது. அன்று அது மட்டும் இல்லை கான் கோவிந்தா, இது மட்டும் எங்களுக்கு போராது, நாங்க வந்து இன்னும் கொஞ்சம் உன்கிட்ட எதிர்பார்க்கறோம் அப்படின்ற. இந்த பறைன்றது எதுக்காக நாங்க கேட்கறோம், இது என்னது இது அப்படிங்கறத இந்த இடத்துலதான் ஆண்டாள் நாச்சியார் தெரிவிக்கிறார். பின்ன எதுக்காக நீங்க கேட்டீங்கோ அப்படின்னா, ஆண்டாள் நாச்சியாருக்கு இந்த கோவிந்தான்ற பேர்ல ரொம்ப உகப்பு எப்பவுமே. கான் கோவிந்தா அப்படின்றாளே, அதுக்கு வியாக்கியார்த்தாக்கள் சொல்றா, கோ தா அப்படின்ற ரெண்டு வார்த்தைக்கு நடுவுல இருக்கிறது தானே கோவிந்தா, அதனால கோதைக்கு அந்த பேர் ரொம்ப பிடிக்குமா. இப்ப வந்து அவ சொல்றா, நாங்க அதுக்காக மட்டும் வரல அப்படின்னா, பின்ன வேற என்ன வேணும் அப்படின்னு கேக்குறார் பெருமாள். எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவும் உனக்கே நாம் ஆட் செய்வோம் அப்படின்னா, நாங்க இன்னைக்கு என்ன கேட்டு வந்திருக்கோம் அப்படின்னா, உன்னோட என்னென்னைக்கும் சேர்ந்து இருந்து உனக்கே கைங்கரியம் பண்ணணுங்கிறது தான் எங்களோட வேண்டுதல். சரி, இப்ப நாம இங்க சேர்ந்துதானே இருக்கோம், இங்க கைங்கரியம் பண்ணுங்களேன் அப்படின்னா, இது போராது கிருஷ்ணா எங்களுக்கு, நாங்க கேக்கறது இன்னைக்கு ஒரு நாள் கைங்கரியம் இல்ல, எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் பண்ணணும் அப்படின்னா. அப்படின்னு உடனே கிருஷ்ணர் சிரிச்சுட்டாராம். ஏன் அப்படின்னா, ஆண்டாள் நீ வந்து அனுகாரம் பண்ணினதுல அந்த ஆயர்குல பெண்ணாவே மாறி போயிட்ட போல இருக்கு, இவ்வளோ நேரம் 28 பாசுரம் பிரபன்னன்ன பிரபத்தின்ன தூங்குற ஜீவாத்மாவை தட்டி எழுப்புறன்னு இவ்வளோலாம் பேசிட்டு வந்தியே, கடைசியில பாரு ஆயர் குல பெண் மாதிரி ஏழேழு பிறவிக்கும்னு கேக்கறியே, ஒரு பிரபன்னனுக்கு அடுத்த பிறவி கிடையாதுன்றது கூடவா உனக்கு தெரியாது, இந்த தேகாவசானத்தும் போது பெருமாளை போய் நம்ம சேர்ந்துடுவோம் மோட்சத்துக்கு போயிடுவோம்ன்றது கூடவா கோதை உனக்கு தெரியாது, அனுகாரம் பண்ணதுல மறந்து போயிட்டியா, அதுவும் எப்படி கேக்குற ஏழு பிறவின்னு கூட கேட்கல, ஏழேழு பிறவிங்கிற ஏழேழு பிறவின்னா 14 பிறவியா 49 பிறவியா எது கேட்கறன்னு கூட தெரியல, இப்படியா கேப்ப அப்படின்னு கிருஷ்ணர் சிரிச்சாராம். கிருஷ்ணர் சிரிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆண்டாள் சிரிச்சாலாம். கிருஷ்ணா, நான் ஆய்க்குள்ள பெண்ணா அனுகாரம் பண்ணினவதான், ஆனா நான் பெரியாழ்வாரோட பொண்ணுங்கிறது நானும் மறக்கல நீனும் மறக்கல, அதனாலதான் நீ எனக்கு ஞாபகப்படுத்துற, அனுகாரம் பண்ணிட்டு வந்தியே அப்ப ஏற்பட்ட ஆழ்வாரோட பொண்ணாச்சே மறந்து போயிட்டியான்னு நீ என்னை பார்த்து கேலி பண்றியே கிருஷ்ணா, சொல்றேன் கேளு, நான் எந்த ஏழேழு பிறவிய சொல்றேன்னு நான் சொல்றேன், நீ கொஞ்சம் கேளு கிருஷ்ணாங்கிற. வைகுண்டம் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த ஜீவாத்மாக்கு அந்த இடத்துல தனியா ஒரு சரீரம் உண்டா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துதான். அதுக்கு ஜெய்மினி மகரிஷி சரீரம் உண்டுன்னு ஸ்தாபிச்சிருக்கார். எப்படி அப்படின்னா, வேதாந்த வாக்கியம் இதுக்கு இருக்கு, முக்தன் வைகுண்டத்துல எப்படி இருக்கான்னு விவரிக்கும் போது, ஏகதா பவதி த்ரிதா பவதி பஞ்சதா பவத்தின்னு ஒரு சரீரம் மூணு சரீரம் அஞ்சு சரீரம் ஏழு சரீரம்லாம் உண்டுன்னு ஜெய்மினி மகரிஷி நிர்தாரணம் பண்ணிருக்க. ஆக இது அவரா எதுவும் சொல்லல, இது வந்து வேதாந்த வாக்கியம் என்ன இருக்கோ அதை வச்சுட்டு அவர் நிர்தாரணம் பண்ணிருக்க. ஏழு சரீரம் கொண்டு கைங்கரியம் பண்ண முடிஞ்சா அப்ப எவ்வளோ ஆனந்திக்கலாம்னு சொன்னதுனால எங்களுக்கு ஏழு சரீரம் கொண்டு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசை கிருஷ்ணா, அதனால ஏழு பிறப்பு அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா அந்த பூரண ஆனந்தத்தை நான் மட்டும் அனுபவிச்சா போறாது, என் கூட வந்திருக்கிற இந்த 500,000 பெண்களும் அனுபவிக்கணுமோ இல்லையோ, இத்தனை பேருக்கும் சேர்த்து கேட்கறதுனால ஏழு பிறவிக்கும்னு நாங்க கேட்டோம், அதனால நாங்க கேட்டதுல தப்பு இல்ல, எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும்னு நாங்க சொன்னது, வைகுண்டத்துல இதுக்குன்னு ஒரு சரீரம் இருக்கே அந்த சரீரம் எடுத்துண்டு அங்க அதை ஏழு சரீரமா எடுத்துண்டு உனக்கு கைங்கரியம் பண்ணணும், நீ எவ்வளோ வேலை கொடுத்தாலும் நீ எத்தனை எங்களுக்கு ஆக்ஞையிட்டாலும் அதை நாங்க பண்ணணும் அப்படிங்கிற ஆசையினாலதான் நாங்க ஏழு பிறவிக்கும்னு கேட்டோம் கிருஷ்ணான்னு சொன்னான். உடனே கிருஷ்ணர் கேக்குற, அப்ப சரி இப்பவே போய் கைங்கரியம் பண்றீங்களா அப்படின்னா, இல்ல கிருஷ்ணா அந்த லைனை முழுக்க கவனி, எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவும் உனக்கே நாம் ஆட் செய்வோம்னு சொன்னோம். உனக்கேன்னு சொன்னதுனால நீ எங்க இருக்கியோ அங்கதான் நாங்களும் இருப்போம். இப்ப நீ இங்க தானே இருக்க, அதனால நீ இங்க இருக்கிற வரைக்கும் நாங்களும் இங்க இருக்கோம். நீ எப்ப வைகுண்டத்துக்கு தன்னடி ஜோதி கேள்றியோ அப்ப நாங்களும் வரும் அப்படின்னா. உனக்கேன்னு சொன்னது நீ சொல்றீங்களே, அப்ப எனக்கு மட்டும்தான் கைங்கரியமா அப்படின்னு கிருஷ்ணர் கேக்குறார். அவர் என்ன கேள்வி கேக்குறாருன்னு புரிஞ்சின்றதுனால ஆண்டாள் நாச்சியார் சாய்க்கிறா. பகவத் கைங்கரியத்தோட எல்லை நிலம்ன்றது பாகவத கைங்கரியம்னு எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்திருக்கார். ஏன்னா அவரேதான் எனக்கு ஆச்சாரியன். அதனால எனக்கு நன்னா தெரியும் கிருஷ்ணா, உனக்கேன்னு சொன்னதுல உன்னுடைய பாகவதர்களையும் சேர்த்துதான் சொல்றோம். உனக்கேன்னு சொன்னேன்னா பெருமாள் பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் எல்லாத்தையும் சேர்த்துதான் கிருஷ்ணா சொல்றோம் அப்படின்னு சாய்ச்சான். உடனே கிருஷ்ணர் சரி அப்படின்னா நான் உங்களுக்கு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லும் போது அடுத்தது ஒரு விண்ணப்பம் அப்படின்னா. இன்னும் என்ன இருக்கு கேளு அப்படின்னு. மற்ற இனம் காமங்கள் மாற்று அப்படின்னா, நாங்க இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எப்பவுமே ஒரு தடுமாற்றம் இருந்துட்டுதான் இருக்கும். ஏன்னா நாங்கள்லாம் இந்த சரீரத்தினால கட்டுப்பட்டவா, அஞ்சு புலன்கள்ன்றது எங்களால ஜெயிக்கவே முடியாத விஷயம். அதனால நீ நினைச்சா அதை பண்ண முடியும், அப்ப நீ என்ன பண்ணணும்னா எங்களை நல்வழிப்படுத்து. பராசர பட்டர் சாய்க்கிறார், ஒருத்தனுக்கு எதுலயுமே ஆசை இல்ல அப்படின்னா அப்ப அவனுக்கு வைகுண்டம் போறதுலயும் தான் ஆசை இல்லாம போயிடும். ஆக எதுலயுமே ஆசை இல்லன்னு இருக்க கூடாது, ஆசையெல்லாம் இருக்கணும். அந்த ஆசைன்றதுதான் இங்க காமம்னு ஆண்டாள் நாச்சியார் சாய்க்கிறார். அந்த ஆசை இருக்கணும், ஆனா அந்த ஆசையானது எப்படி இருக்கணும், அந்த ஆனந்த ஸ்வரூபனான பெருமாள் கிட்ட இருக்கணும் நமக்கு. ஆக மற்ற நம் காமங்கள் மாற்று அப்படின்னா, ஒன்ன பத்தின ஆசை எங்களுக்கு எப்பவுமே இருக்கணும், வேற இடங்கள்ல இருக்கிற ஆசைய நீ தான் மாத்தி உன் திருவடியில எப்பவுமே நாங்கள் லைச்சு இருக்கா மாதிரி பண்ணணும். இந்த கண்ணுக்கான பலன், கைக்கான பலன், காலுக்கான பலன்னு நாங்க வேற வேற எதையோ எல்லாம் தேடி போறோமே, அது இல்லாம அது எல்லாத்தையும் உன் பக்கமா திருப்பி, காது இருக்கிறதே திருப்பாவை கேட்கறதுக்கு தான், வாய் இருக்கிறதே திருப்பாவைய சொல்றதுக்கு தான், கண் இருக்கிறதே பெருமாளை சேவிக்கிறதுக்கு தான், கால் இருக்கிறதே கோவிலுக்கு போறதுக்கு தான்ற மாதிரியான விஷயமா எங்களுக்கு நீதான் கிருஷ்ணா மாத்தி தரணும் அப்படின்னு கேட்க தெரியாத இந்த ஜீவன்களுக்காக எம்பெருமானிடம் நம் நாச்சியார் பிரார்த்தனை வடிவுல ஒரு கோரிக்கையை சமர்ப்பிக்கிறாள் அடியே. ஆக இந்த பாசுரத்தின் மூலமா தன்னுடைய அனுகாரத்தை முடிச்சுண்டு அடுத்த பாசுரமான வங்கக்கடல்ல அவ ஆண்டாள் நாச்சியாராகவே பெரியாழ்வாரோட திருக்குமாரத்தியாகவே அடுத்த பாசுரத்தை சாய்க்க போறா. ஆக இந்த பாசுரத்தின் மூலமா நம் எல்லா ஜீவாத்மாக்களோட சார்பா நமக்கு என்ன வேணுங்கிறத பெருமாள் கிட்ட ஒரு கோரிக்கையா சமர்ப்பிக்கிறாள் நம் நாச்சியார். ஆக இத்துடன் இந்த பாசுரத்தை நாம் தலை கட்டுகிறோம். அடியே கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.